ஆனால் 13 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸ் வரைக்கும் பரிதாபமாக இன்றைக்கி ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் கூட ஸ்கூல் ஒர்க்கால் அதனால் இதனாலன்னு சொல்லிட்டு சில்ட்ரன் டோன்ட் ஈவன் கெட் 6 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப். ஆறு எந்த காலேஜுக்கு நான் போய் கேட்டாலும் என் அதுவும் அந்த 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் தேசே 6 ஹவர்ஸ் கூட இல்லை, 4.5 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்ன்றாங்க. இப்போ ஒரு நாள் நீங்கள் தூக்கம் மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் தூங்கி கழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தூக்கத்தை மாத்திரம் தூங்கி கழிக்கவே முடியாது. அடுத்த நாள் நீங்கள் தூங்குறப்ப 10 மணி நேரம் தூங்கலாம், பட் இட் இஸ் ஸ்டில் நாட் த சேம் அஸ் 16 ஹவர்ஸ் ஸ்லீப். இன்றைக்கி உலகத்தில் ஸ்லீப்பை பற்றி வர ரிசர்ச்சில் அந்த 21 இயர்ஸ், அதாவது 13 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸ் வரைக்கும் ஒரு 6 மந்த்ஸுக்கு 1 ஹவர் கம்மியாக ஸ்லீப் இருந்தால் கூட அவங்களோட பிரெயினோட டெவலப்மெண்ட்டே ஸ்டாப் ஆகுதான். நோ, ஸோ இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்றது எப்படி வரும்னா, இப்போ நானும் அவங்களும் ஒரு கான்வர்சேஷனில் இருக்கிறோம்னா அவங்களோட முக பாவம் மாறதை பொறுத்து என்னால் அவங்களோட இமோஷன் என்னன்னு புரிஞ்சுக்க முடியணும், கரெக்டுங்களா? அந்த புரிதல் கலையை மூளை வளர்க்கறதே வந்து தூக்கத்தில் தான் வளர்க்குதான். நோ, இன்றைக்கி நான் உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்துட்டு போகிறப்ப நைட்டில் என்னோட மூளை வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அப்படியே அது கற்றுக்குமா, அடுத்த நாள் பார்க்குறப்போ அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய எபிலிட்டி, அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய எபிலிட்டி. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், எவ்ரி ஒன் ஆஃப் அவர் ஹியூமன் லைஃப் இஸ் கனெக்டட் டு ஸ்லீப். அண்ட் இட் இஸ் ஸோ சேட் தட் அந்த ஏஜ் குரூப்பில் தூக்கத்தை இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு யூ எக்ஸ்பெக்ட் தெம் டு ஸ்டடி வெல். நோ, நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரே பாடத்தையே வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறாங்க இந்த பசங்கள்லாம், 2 வருஷம் படிக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பாடம்? 50-60 பாடம். அது மொக்க கத்திய வச்சு காய்கறியை எப்படி கட் பண்ண முடியாதோ அதே மாதிரியே அஸ் பிரெயின் தட் இஸ் டிவாய்ட் ஆஃப் ஸ்லீப் அது புக்கை பார்க்குது, ஆனால் அந்த படித்த வரியை 10 வாட்டி படிக்குது. ஏன்னா புரிஞ்சிக்க முடியல. ஸோ இஃப் அட் ஆல் யூ ஹாவ் அ சைல்டு இன் டீனேஜ், நீங்கள் பிஹேவியர் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட இஃப் யூ கேன் என்ஷுர் த தே ஹாவ் 8 to 9 hours ஆஃப் ஸ்லீப் அ டே மினிமம், 8 to 9 hours, 10 மணிக்கு படுத்தாங்கன்னா 6 மணிக்கு எழுந்துக்க வச்சிங்கனாலே உங்களோட முக்காவாசி லாங் டேர்ம் கன்சர்ன்ஸ் வந்து அது ஏஜ் வர வர கிளீனாக இதாகிடும். இல்லைனா இப்போ பார்க்குறீங்களே உலகம் அதாவது லூஸாக சுற்றுதே, ரைட்? அந்த மாதிரி உலகத்தில் தான் உங்கள் குழந்தைய நீங்கள் வாழ விடுவீங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் வயசானாலே தூக்கம் கம்மியாகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் தூக்கம் கம்மி ஆகிறதுனால தான் வயசாகுதான், அது கிடையாது இதுக்கு ரீசன். ஸோ வயசு ஆக ஆக 8 hours வந்து உங்களோட தூக்கம் இருந்துச்சுன்னா உங்களோட டிசீஸ் வர்றது, அந்த பிபி டயபெட்டிஸ் வர்றது, கேன்சர் வர்றது, இந்த ஹார்ட் அட்டாக் இது எல்லாமே கூட கம்மியாகுமா. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஸ்லீப். குழந்தைங்கன்னா 10 மணி நேரம் தூங்கணும், அன்டில் 21.